மட்டும் சொட்டை தூருது. புதைச்சு வச்சா எனது உணர்வு, உடல் உறுப்புகள் நரம்பு என்னை தெரிக்குது. காதல் பாட்ட ஓட்டினா எனக்கு லோடும் தேகம் அதுல சேதம் பாக்குறா. எந்த ரத்தத்துக்கு ரத்தமாக கலந்து ஓடுறா. ஆள ஆள ஏ ஆள ஆள ஏ ஆள பாக்க வாரேனா. என காதல் சொட்டு சேர்த்தேனா. ஆள ஆள ஏ ஆள ஆள ஏ ஆள பாக்க வாரேனா. என காதல் சொட்டு சேர்த்தேனா. தொட்டி நீட்டினால் சின்ன தவண்டு தெரியும் குழந்தை நானே. கள்ள தெருகி நெஞ்சு மேல முத்தம் சொட்டினால் மதுர வீர திரும்ப முத்தம் தாரே. பஞ்சு மெத்தை ஆயுரூபப்பட்ட புள்ள ஒத்து கொண்ட இருவர் மனமும் ஒன்றுதானே. பஞ்சு மெத்தை ஆயுரூபப்பட்ட புள்ள ஒத்து கொண்ட இருவர் மனமும் ஒன்றுதானே. So you say சிமிட்டிய பொழுது அவளுதடுகளில் நான்